நடப்பட்டு சின்னதா நடப்பட்டு சின்ன சின்னதா நடப்பட்டு சின்ன சின்னதா நடப்பட்டு கொடுத்தே நான் நன்ன மகனா அடதாக்கிகே ரன்னதா நடப்பட்டு ஹொன்னினா நடப்பட்டு ரன்னா ஹொன்னினா நடப்பட்டு நன்னத்திகே அவரத்தி கொட்டந்த நடப்பட்டி முத்தா கெத்தித நடப்பட்டி நன்னத்திகே அவரத்தி கொட்டந்த நடப்பட்டி முத்தா கெத்தித நடப்பட்டி முத்தா கெத்தித நடப்பட்டி கொடுத்தே நம் முத்து மம்மகனா அடதாக்கிகே சென்னாதா நடப்பட்டி சின்னாதா நடப்பட்டி சென்னா சின்னாதா நடப்பட்டி சென்னா சின்னாதா நடப்பட்டி கொடுத்தேன் நன்ன மம்மகனா அடதாக்கிகே நன்ன மம்மகனா அடதாக்கிகே நன்ன மம்மகனா அடதாக்கிகே